लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत परां बुजयुग्म रुग्म व्यामोहधस्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो स्युदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वताम्नाम् अन्यासहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रित संत्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्य परम व्योम भास्करः सर्वेभ्यः नमस्कारः ரகுவீர கத்தியத்தில் மூன்றாவது சூர்ணிக்கை இன்று உபன்யசிக்கப்படுகிறது. தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா. இரண்டு விதமான பாடம் இங்க பெரியோர்களாலே சொல்லப்பட்டிருக்கு. தேவா அப்படின்னு ஒரு சூர்ணிக்கை தனியாகவும், மகாசமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா அப்படின்னு நான்காவது சூர்ணிக்கையாகவும் தனித்தனியாக கூட பாடங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பெரியவாள் பிரசித்தமாக பாராயண கிரமத்தில் கொண்டிருக்கக்கூடிய பாடம்னு பார்த்தால் தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா அப்படின்ற ஒரே ஒரு பாடம் தான் இன்னைக்கு லோகத்துல பல இடங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடம். அதன்படியே நாம உபன்யாசத்தை பார்க்கலாம். இந்த சூர்ணிக்கையினால சொல்லப்படுகிற குணம் நிரஸ்த சாமிய அதிசயேனு பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிரதிசய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஒரு குணம். வேதம் சொல்றது நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யத்தே அப்படின்னு சொன்னால், நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யத்தே அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அவனுக்கு சமமானவனோ அவனுக்கு அதிகமானவனோ யாருமே இந்த லோகத்துல கிடையாது அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவதார கட்டத்திலையும் ஸ்ரீ பாகவதத்துல ராமாயண சந்தர்ப்பத்துல சுகர் சொல்லும்பொழுது நிரஸ்த சாமிய அதிசயேனு சொல்றார். அவனுக்கு அதிசயமாகவோ சமமாகவோ யாருமே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஈடாக இல்லை அப்படின்னு சொல்றார். அதத்தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நிரதிசயமான ஒரு மகாத்மியத்தை உடையவன் யாருன்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொன்னான். முதலெடுத்தவனே ஒரு பதம் தேவா அப்படின்னு, அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்னு, ஜுவரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே அப்படின்னு சுவாமி தேப்பெருமாள் விஷயத்துல சுவாமி சாதித்தா போல இந்த இடத்திலையும் தேவா அப்படின்ற இந்த தேவத்வம் அப்படின்னு ஒரு தனி குணமா பார்த்தால் கூட தேவ்யதி தீவ்யதி தியோததே அப்படின்றதுனால தேவஹா அப்படின்னு ஒரு ரூபமானது வருது. அத்தையது தப்பரோ திவோ ஜோதிர் தீபியதே சாந்தோக்கியோபனிஷத் வாக்கியம் இது. எது ஆதித்ய கதம் தேஜா பகவத்கீதையில் பெருமாள் சொல்லிருக்கான். அப்பிரமேயம் ஹிதத் தேஜா ராமாயணத்திலே வருது. இத மாதிரியான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களினுடைய பிரமாணங்களை கொண்டு பார்த்தால் தேவத்வம் அப்படின்றது இந்த தர்மமானது முக்கியமாக, அதாவது தீவ்யதி அப்படின்ற ஒரு தீவ் தாத்துவோட சேர்ந்த, அதாவது தேஜஸோட பரத்வம் அதிகமாக விளங்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு சன்னிதானம் அப்படின்னு சொல்லலாம். பரத்வம் அப்படின்னால் தன் விஷயத்துல பரத்வம் இல்லை, ஆசிரித்தர்களை ரட்சிப்பதில் இருக்கக்கூடிய பரத்வம், ஆசிரித்தர்களை ரட்சிக்கிறதுல பயன்படக்கூடிய குணங்களை போற்றக்கூடிய இந்த சம்போதன சூர்ணிக்கைகள்ல இது பரத்வம் அப்படின்ற ஒரு குணமும் இந்த இடத்துல நிர்வகிக்கப்படுகிறது சுவாமி தேசிகனால. தீவியத்தின்னு பார்த்தால் இன்னொரு அர்த்தம் பார்த்தால் கிரீடத்தின்னு அர்த்தம், விளையாட்டாவே செய்யறான், இதெல்லாத்தையும் லீலையா செய்யறான். பாஷ்யகாரே சொல்றாரு, அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீல வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னு சொன்னார் பாஷ்யகாரன். லீலையாவே பண்றான், எதை சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை லீலையா பண்றான். அதனால தீவியத்தின்ற தாத்துவுக்கு கிரீடத்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதே சூத்திரகாரரும் நிரூபிச்சார் லோகவத்து லீலா கைவல்யம் பிரயோஜனத்துவாதிகாரன சூத்திரத்திலையும் நிரூபிச்சார் சூத்திரகாரன். இன்னொன்னு தேவகான்ற இடத்துல தீவியத்தின்றதுக்கு விதிகீசத்தின் அர்த்தம், சர்வதா ஜேத்தும் இச்சா ஜிகீஷா, எப்பவுமே வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்ள ஆசைப்படக்கூடியவன் அர்த்தம். நாவிஜித்ய நிவர்த்தந்தே அயோத்தியாகாண்டம், நாவிஜித்ய நிவர்த்ததே அயோத்தியாகாண்டம். அதாவது ராமன் போருக்கு புறப்பட்டால் வெற்றி கொள்ளாமல் திரும்ப மாட்டான் அர்த்தம். அப்ப வெற்றியை தன்வசமாக்குபவன் தீவியத்தினா விஜிகீசத்தின்னு ஒரு அர்த்தம், தீவியத்தினா விவகாரத்தின் ஒரு அர்த்தம் பண்ணிருக்கா பெரியவா. விவகாரத்தினா நல்ல திறம்பட பேசக்கூடியவன் அர்த்தம், ஏதோ உளரக்கூடாது கண்டபடி, சம்பந்தமே சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் உளரக்கூடாது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல பேசணும், எந்த விஷயமா இருந்தாலும் திறம்பட விசாரிக்கணும், ஆலோசிக்கணும், சாதக பாதகங்களை ஆலோசிச்சு முடிவு பண்ணணும். புத்திமான் வால்மீகி சொல்றாரு, புத்திமான் நீதிமான் வாக்மி மதுரபாஷி பூர்வபாஷி பிரியம்வதா, இதெல்லாம் வந்து வால்மீகி ராமனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிருதங்கள். அதே விஷயத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகனும் காட்டுறார். உத்தரோத்தர யுக்தினாம் வக்தா வாச பதிரியதாடு அயோத்தியா காண்டத்தில் வருது. தீவியதி அப்படின்னா பிரகிருஷ்ட கமனவான் அர்த்தமா, இன்னொரு அர்த்தம் பராக்கிரமத்தோட நடப்பான், நடக்கும்பொழுது கஜ கஜ சிம்மகதி வீரவ் மத்த மாதங்க காமினம் அப்படின்னு ஜனகன் சொல்றான். சிம்ம விக்ராந்த காமினம்லாம் இருக்கு ராமாயணத்திலே, இதெல்லாம் வால்மீகியனுடைய அனுபவம். ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம் பார்த்தால் நம்மாழ்வாருடைய நம்பெருமாள் ரங்கநாதனுடைய ஒரு அழக பெரியவாள்லாம் அவ்வளவு வர்ணிச்சிருப்பா, நடை அழக பாதுகாசகஸ்வரம் பூர்த்தியா அதுதானே இருக்கு. திவ்ய தேவ ஏகோ நாராயணான்னு சொல்லிட்டு மகோபனிஷத்துல அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பராக்கிரமத்துவமானது நிரூபிக்கப்பட்டது. சரி, இப்படிப்பட்ட பராக்கிரமத்துவமானது வேற யாருக்காவது இருக்கா அப்படின்னா அததான் இங்க சொல்றா நிரஸ்த சாமியாதிசயனு. தேவாசுர சமர சமய சமுதித நிக்கில நிர்ஜர நிர்தாரித்த நிரவதிக மகாத்மியா. தேவாசுரனுடைய யுத்த காலங்கள்ல சங்கீபூத்தர்களாக சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமஸ்த தேவர்களாலையும் நிர்ணயிக்கப்பட்ட நிரதிசய மகாத்மியத்தை உடைய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார். ராவணனை வதம் பண்றதுக்கு தகுந்த ஒரு ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டால், தேவர்கள் முடிவு பண்ணா ராமனிடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், உத்தரராமாயணத்துல வருது இதெல்லாம், முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டான். உத்தர ராமாயணத்துல 5வது 6வது சர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம். தத்தஸ்துதே ராட்சவ புங்கவாஸ்திரையோ நிஷாச்சரைஹி புத்திர சதைஷ்ட சம்வ்ருதா சுரான் சகேந்திரான் ரிஷிநாயகாக்ஷான் பபாதிரே தான் பகுவீரிய தர்ப்பிதாஹ. ராமன் எப்படி முடிவு பண்ணான்னா, மாலி சுமாலி மால்யவத்து இவாளெல்லாம் அவன் வதம் பண்ண காரணத்தினால, தைர் வத்தியமானாக தேவாஸ்ச ரிஷயஸ் தபோதனாக பரியாதார் சரணம் ஜக்மு தேவதேவம் மகேஸ்வரம். இவாளையெல்லாம் மாலின்னு ஒருத்தன், சுமாலின்னு ஒருத்தன், மால்யன் ஒருத்தன், இவாளையெல்லாம் வதம் பண்ணதை பார்த்த உடனேவே அவ முடிவு பண்ணிட்டா, என்னன்னு முடிவு பண்ணிட்டா, ராவணனை வதம் பண்றதுக்கு தகுந்த ஆள் யாருன்னு கேட்டால் சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் தான். அவரிடத்துல போய் சரணம் புகுந்துட்டா. ஏ தமேவ சமுத்யோகம் புரஸ்கிருத்ய மகர்ஷய கச்சத்வம் சரணம் விஷ்ணும் ஹனிஷ்யதி சதான் பிரபு. நேர போயிட்டா, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஹனிஷ்யதி, உன்னாலத்தான் அவன் கொல்லப்பட வேண்டும். விஷ்ணோ சகாசம் மா ஜக்மு நிஷாச்சர பயார்த்திதாக. ராட்சசர்கள்னாலே பயம் ஏற்பட்டவர்கள் விஷ்ணுவினிடத்திலே சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ தேவர்களாலே முடியாதுன்னு தெரிந்து கொண்டு இல்லையா இப்படி போயிருக்கா அப்படின்னா, அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு எப்பேற்பட்ட பலம் இருக்கும். ஒரு மகாத்மியம் சொல்லப்படுறது அவனுக்கு மட்டுமே, நிரதிசய மகாத்மியமானது சொல்லப்படுறது. சில கோஷங்கள்ல பார்த்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவா அப்படின்னு ஒண்ணு தனி, மகா சமரசமயா அப்படின்னு ஒண்ணு, இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டா, தேவாசுர சமர சமய அப்படின்னு பண்ணிட்டா. தேவான்றது தீவியத்தின்ற தாத்துலேயே வந்ததுன்னு ஏற்கனவே பார்த்தோம். மகாசமர சமயம்னு சொன்னது வந்து உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க ஞாபகப்படுத்துறதுக்காக சுவாமி தேசிகன் இதை எடுத்து காண்பிச்சார் அப்படின்றத சொல்றதுக்காக, கருடாருடனா பகவான் வந்து யுத்தம் பண்ணதை காண்பிச்சார் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க இருக்கு. இதே உத்தரகாண்டத்தில் வந்தது மட்டும் இல்லை, ஆழ்வாரும் எடுத்திருக்கார். ரொம்ப அழகாகவே சொல்றார் ஆழ்வாரும், தாங்கரும் போர் மாலை படப்பறவையோர்ந்து தராதலத்தோர் குறை முடித்த தன்மையானை ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதமானான் தன்னை கோங்கரும் புசுர புன்னை குரவார் சோலை குழாவரி வண்டு இசைப்பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண் வளரும் கணனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு இந்த உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட இந்த கதைய பெரிய திருமொழியில ஆழ்வாரும் காட்டுறார். ஆகையினால ராவணாதிகளை ஜெயிக்கிறதுக்கு சமர்த்தன் யாரு அப்படின்னு கேட்டால், சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றத சமஸ்த தேவர்களாலையும் ஒன்று கூடி நிர்ணயிக்கப்பட்டபடினால, இந்த நிரதிசய மகாத்மியம்ன்ற இந்த குணத்தை உடையவன் யாருன்னா சக்கரவர்த்தி திருமகன். ஆகையினால இந்த சூர்ணிகையில தேவாசுர சமரசமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித்த நிரவதிக மகாத்மியான்னு சொல்லப்பட்ட இந்த சூர்ணிகையில இரண்டு குணங்களான சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பரத்துவமானது காட்டப்பட்டிருக்கு, இன்னொன்னு நிரதிசய மகாத்மியமானது காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.